श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीम् श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्याम् साक्षात्क्षमाम् करुणया कमलामिवान्याम् गोदामनन्यशरणशरणम् प्रपद्ये. இந்த வருஷம் திருப்பாவை உபன்யாச சமயத்தில் எல்லாரும் விதவிதமான ஆண்டாள் சம்பந்தமான உபன்யாசங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அடியனுக்கு ஒரு வித்தியாசமாக ஏதாவது பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்தது. அதற்காக திவ்ய சூரி சரித்தம் என்பதான ஒரு அற்புதமான கிரந்தம், அந்த கிரந்தத்தினுடைய கர்த்தாவானவர் கருடவாகன பண்டிதர் என்பவர், அவருடைய அந்த கிரந்தத்தினுடைய நவம சர்க்கம், தசம சர்க்கம், ஏகாதச சர்க்கம், அதாவது 9, 10, 11 சர்க்கத்தில் 11வது சர்க்கங்களில் அவர் ஆண்டாளுடைய திவ்ய சரித்திரத்தை எழுதியிருக்கார். இது ஒரு மகாகாவியம், திவ்ய சூரிய சரித்தம் என்பது. எல்லா ஆழ்வார்களுடைய வைபவத்தையும் அதில் அற்புதமாக எழுதியிருக்கார். இது ஏறக்குறைய ராமானுஜருடைய காலத்தில் எழுதப்பட்ட கிரந்தமானபடியினால இதற்கு ஒரு வைசிஷ்டியமானது இருக்கு சம்பிரதாயத்தில். இது சம்பிரதாயத்தில் அவ்வளவு பிரசித்தமாகாத இருக்கிறதுக்கு காரணம், இது கொஞ்சம் மகாகாவிய சைலியில் அமைஞ்சிருக்கிறதுனாலையும், அது ரொம்ப நாளுக்கு அப்புறம்தான் இது பிரசித்தமே ஆச்சானபடினாலையும் இது இப்பொழுது சில பேருக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. லிட்டில் நோன் அப்படின்னு சொல்லுவா, வெரி லிட்டில் நோன் கிரந்தம் இது. அத இந்த நவமசர்க்கத்திலேருந்து ஆரம்பிச்சு இந்த சமயத்தில் உபன்யாசம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசை. மொத்தம் ஒரு 330 ஸ்லோகங்கள் இந்த மூணு சர்க்கமும் சேர்ந்து இருக்கு. அதுல முதல்ல இந்த 30 நாளைக்குனாக்க 11 ஸ்லோகங்கள் சொல்லிட்டு வந்தா ஆல்மோஸ்ட் அதை நம்ம கவர் பண்ணிடலாம். 300 சில்லற இருக்குன்னு வச்சுக்கங்களேன், 325, 327 ஏதோ இருக்கு. அதுல 11 ஸ்லோகங்கள் உபன்யாசம் பண்ண போறோம் ஒரு நாளைக்கு. இன்னைக்கு அத அந்த கிரந்தத்தினுடைய ஆரம்பத்தை பண்ணி வைக்கிறேன். அதாவது இந்த திவ்ய சூரிய சரித்திரத்தில் 12 ஆழ்வார்களுடைய சரித்திரம் இருந்தும் எக்ஸ்க்ளூசிவாக கோதா சரித்திரத்துக்காக 3 சர்க்கங்கள் கவர் பண்ணியிருக்கார். மொத்தம் 18 சர்க்கம். அதில் ஆரம்பத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூரை ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார். ஸ்ரீவில்லிபுத்தூரை வர்ணிச்சுட்டு அங்க துளசீவனத்தில் ஆண்டாளை பெரியாழ்வார் கண்டுபிடித்த விஷயத்தை அற்புதமாக காவிய சைலியில் சொல்றார். அதில் அந்த தோட்டத்தினுடைய வர்ணனங்கள், ஸ்ரீவில்லிபுத்தூருடைய வர்ணனங்கள்லாம் ரொம்பவே அற்புதமாக இருக்கு. நம்ம அதை காவிய சைலியில் வாசிக்க போகிறோம். அடியனால் முடிஞ்சவரையில் சொல்கிறேன், ஏன்னா இது வந்து எவ்வளோ விஸ்தாரமாக சொன்னாலும் தகுமது. அந்த அப்படிப்பட்ட ஒரு ஸ்டஃப்போட கூடின ஒரு காவியம், அதை வந்து சுலபமாகவும் சுருக்கமாகவும் சொல்லணும் அப்படின்றது ஆசை. ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறேன். தத்புரே தன்வினவாபிதே விதேஹே சரோவதுத்யானமபூன் மருத்வ்ரதம் அனந்தசாகாந்த பராயண த்விஜ பிரகாஷ்யமான ஸ்ருதிலாலிதஸ்வனம் என்பதாக முதல் ஸ்லோகம். மறுபடியும் வாசிக்கிறேன். தத்புரே தன்வினவாபிதே விதே சரோவதுத்யானமபூன் மருத்வ்ரதம் அனந்தசாகாந்தபராயணன் த்விஜ பிரகாஷ்யமான ஸ்ருதிலாலிதஸ்வனம் என்பதாக ஸ்லோகம். தன்வினவாபிதஹா புரஹா என்பதாக வில்லிபுத்தூர், வில்லி சப்தம் இருக்கு, ஸ்ரீன்ற சப்தத்தை நம்ம சேர்த்துக்கணும். நவன்ற சமயத்தில் நவன்ற இடத்துல புத்து புது, வில்லிபுத்தூர், புத்தூர் என்றால் புதிய ஊர் என்ற அர்த்தத்தில் மனசுல வச்சுட்டு சம்ஸ்கிருதத்தில் அனுவாதம் பண்ணியிருக்கார். தன்வினவாபுரம், தன்வினவ அபிதபுரம், தன்வினவ என்கிற புறம் என்ற அர்த்தத்தில் அபித என்றால் என்கிற அர்த்தம். ததஃபுரே தன்வினவாபிதே, தன்வினவாபிதே புரே ததஹா பிறகு, தன்வினவா தன்வினவ ஸ்ரீவில்லிபுத்தூர் என்கிற அந்த திவ்ய தேசத்தில், விதேகே சரோவதுத்யானம் அபூன் மருத்வ்ருதம் என்பதாக, விதேகே சரோவது விதிஹி என்றால் பிரம்மா, விதாதா விஸ்வசிருட் விதிஹி என்று அமரகோஷம் சொல்கிறது. அப்படிப்பட்ட விதாதாவான பிரம்மாவான அவருடைய சரஸ், சரோவதுத்யானம் என்றால் பிரம்மாவனுடைய சபா மாதிரியாக சோபிக்கக்கூடியதான ஒரு பெரிய உத்யானம் என்று சாதிக்கிறார். அதற்கு எதுக்கு பிரம்ம விதியினுடைய சபை என்று எதற்கு சொல்லணும், விதியினுடைய பிரம்மாவனுடைய சபை என்று எதற்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டா, அதற்கு ஒரு காரணம், அற்புதமான காரணம் சொல்றார். எப்பொழுதும் பிரம்மாவனுடைய சபையானது மருத்வ்ருதமா இருக்கு, மருத்தேவதைகள் அங்கு எப்பொழுதும் சூழ்ந்திருக்கிறார்கள் என்று பிரமாணங்கள் சொல்லுகின்றன. அதனால் மருத்தேவதைகளால் சூழ்ந்திருக்கின்ற பிரம்மாவனுடைய சபை போன்று இந்த உத்யானமானது, தன்வினவாபிதேபுரே ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய இந்த உத்யானமானது மருத்தால் ஆவிரதமாக இருந்தது, நல்ல காத்து வீசக்கூடியதான இடமாக இருந்தது என்று சொல்லுவதற்காக மருத்வ்ருதம் என்ற சப்தத்தை பிரயோகம் பண்ணுகிறார். எப்படி விதேகே சரோவத்து சரஸ் மாதிரி, விதியினுடைய சபை மாதிரியாக என்று அர்த்தம் பண்ணுகிறார்கள். விதேகே சரோவத்து மருத்வ்ருதம் உத்யானம் அபூத், அனந்த சாகாந்த பராயண த்விஜ பிரகாசியமான ஸ்ருதி லாலித ஸ்வனம், அனந்த ஷாக், இது பாருங்க, இப்ப வந்து விதேசபா அப்படின்னு சொன்னதுனால அது மருத்வ்ருதமா இருந்ததுன்றது ஒரு காமன் ஆஸ்பெக்ட். அதே மாதிரி இன்னொரு காமன் ஆஸ்பெக்ட் சொல்றார், இதுல ஸ்லேஷாலங்காரத்தையும் சேர்த்து பிரயோகம் பண்றார் பாருங்க, அதுதான் அழகு. இதுல இந்த மாதிரி அழகெல்லாம் பார்த்துட்டு நாம ஸ்ரீவில்லிபுத்தூர்னுடைய அழகையும் சேவிச்சுண்டு, ஆண்டாளுடைய அவதாரத்தையும் சேவிச்சுண்டு, ஆண்டாளுடைய வைபவத்தையும் பார்க்க போறோம் இந்த 30 நாட்கள்ல. இதுல என்ன சொல்றார், அனந்த சாகாந்த பராயண த்விஜ பிரகாசியமான ஸ்ருதி லாலித ஸ்வனம், ரொம்ப அதிசாமர்த்தியமான கவிகள் தான் இந்த மாதிரி பிரயோகங்கள்லாம் பண்ண முடியும். அது எப்படி பிரம்மாவனுடைய சபையானது அநேக சாக்கைகள்ல இருக்கிற த்விஜால் பிராமணால், அனந்த சாகை வேத சாக்கைகளை அத்தியனம் பண்ணக்கூடிய பிராமணர்களால் பிரகாசியமான உரத்த குரலில் ஓதக்கூடியதான ஸ்ருதி வேதத்தினால் வேதஸ்வரத்தினால் லாலிதமாக இருக்கிறது, வேதஸ்வரத்தினால் புகழப்பெற்றதாக உள்ளது அந்த சபை என்று சபை பட்சத்தில் விதேகே சரஹா வத்துன்னு சொல்லணும்னா, பிரம்மாவனுடைய சபை மாதிரி இந்த உத்தியானம் இருக்குன்னு சொன்ன அதுல வரக்கூடிய ஒரு காமன் ஆஸ்பெக்ட் வந்து பிரம்மாவனுடைய சபைக்கும் பொருந்தணும், உத்தியானத்துக்கும் பொருந்தணும், அப்பதான் வந்து விதே சரோவத்துன்னு சொல்ல முடியும். ஒன்னு மருத்வர்த்தம்ன்ற விஷயம் வந்து காற்றினால் சூழப்பட்டதுன்னு சொல்ற இடத்துல வாயு தேவதைகள் மருத்தேவதைகள் சபையில இருக்கா அப்படின்ற அர்த்தத்துல மருத்வர்த்தம்ன்றது, இதே மாதிரி உத்தியானமும் நிறைய காற்றினால் சூழப்பட்டதாக உள்ளது என்ற அர்த்தத்தில் சரியாகிவிட்டது. அது உத்தியானத்துக்கும் பொருந்தும், பிரம்மாவனுடைய சபைக்கும் பொருந்தும். அதே மாதிரியாக எண்டில்லாத அநேக சாக்கைகள், சஹசிராதி சாக்கைகள், சஹசிர சாக்கை சாமத்துக்கே உண்டு, சாமவேதத்துக்கே உண்டு, மத்த வேதங்களுக்கு இருக்கிற சாக்கைகள்லாம் சேர்ந்து அனந்த சாக்கா, அனந்த சாக்காந்தன்னு சொல்றதுனால வேதாந்தம்னு அர்த்தமாகும். அதாவது உபனிஷத் பாகங்களை ஆசிரியிக்கின்ற த்விஜர்கள் ஆல், அவர்களால் பிராமணர்களால் பிரகாசியமான வெளிக்கொணரப்படுகின்றதான, அதாவது பிரகாசிக்கப்படுகின்றதான, உச்சரிக்கப்படுகின்றதான ஸ்ருதி வேதத்தினால் லாலிதஸ்வனம், வேதஸ்வனம் ஸ்வனம்னா சப்தம், அதனால் அது உபலாலிதமாக இருக்கிறது, கொண்டாடப்பட தகுந்ததாக இருக்கிறது என்று ஒரு அர்த்தம். இதே அனந்த சாகான நிறைய மரங்கள், மரங்கள்ல கிளைகள், கிளைகள்ல பக்ஷிகள், அந்த கலைகளை ஆசிரயித்திருக்கிற பக்ஷிகள், வேத சாக்கைகளை ஆசிரயித்த பண்டிதர்கள் பிராமணர்கள், அதே மாதிரி மரங்களுடைய கிளைகளை ஆசிரயித்திருக்குள்ள திஜ பக்ஷிகள். ஏன்னா திஜ சப்தமானது பக்ஷிக்கும் பொருந்தும், ரெண்டு தடவை பிறக்கிறதுனால பிராமணன் ரெண்டு தடவை பிறக்கிறதுனால திஜன், அதனால ஒன்னு அம்மாவிடத்திலிருந்து பிறக்கிறது, இன்னொன்னு உபநயன சம்ஸ்காரத்தின் போது பிறக்கிறது. அதே மாதிரியாக முட்டையாக பிறக்கிறது, முட்டையிலேருந்து குஞ்சு பொறிச்சு அது ரெண்டாவது தடவை பிறகு, அதனால திஜ சப்தமானது பக்ஷிகளுக்கும் பொருந்தும். அப்படிப்பட்ட பக்ஷிகளினுடைய பக்ஷிகளால் கூவப்படுகின்றதான ஸ்ருதிலாலிதமான காதுக்கு இனிமையான ஸ்வனம் சப்தத்தை உடையதான இந்த மருத்மிருத்தமான உத்யானமானது விதேசரோபத பூத் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அழகான ஸ்லோகம் ததஸ்புரே தன்வினவாபிதே விதேசரோவதுத்யானம் அபூன் மருத்மிருதம் அனந்தசாகாந்த பராயண த்விஜ பிரகாசியமான ஸ்ருதிலாலித ஸ்வனம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இன்னொரு விஷயம் புரியும், அப்பா உத்யானம் இவ்வளோ அழகா இருக்குன்னா என்ன வாசனை வரும் அப்படின்னு, புஷ்பத்தினுடைய வாசனை வருமேனு தோணணும் நம்மளுக்கே. இப்ப புஷ்பத்தினுடைய வாசனை வரா மாதிரி ஒரு ஃபீலிங் வருது வரும் அசோக. அதுக்குதான் சொல்றார் அடுத்த ஸ்லோகத்திலேயே, அசோக மந்தாரணமே ருபாட்டலீரசால சாம்பேய கபூர கேசரைஹி நிவாரியமானோஷ்ணகரா தபோதயம் நிரங்குஷானந்தகரம் பதத்ரிணாம் என்பதாக ரெண்டாவது ஸ்லோகம் மறுபடியும் வாசிக்கிறேன். அசோக மந்தாரணமே ருபாட்டலீரசால சாம்பேய கபூக கேசரைஹி நிவாரியமானோஷ்ணகரா தபோதயம் நிரங்குஷானந்தகரம் பதத்ரிணாம். இந்த தோட்டமானது, இந்த உத்தியானமானது, தோட்டம்னு சொன்னா சின்னதாயிடும், உத்தியானம்னு சொன்னதான் இன்னும் பெருசு அழகா இருக்கும் சப்தம். உத்தியானம்னா பெரிய தோட்டம் அப்படின்னு வச்சுக்கங்களேன். அசோகம் என்ன, மந்தார புஷ்பம் என்ன, நமேருன்னு சொல்லக்கூடியதான ஒரு விருட்சம் என்ன, பாட்டலின்னு சொல்லக்கூடியதான சந்தன விருட்சம் என்ன, ரசாலம்னு சொல்லக்கூடியதான மாமரம் என்ன, சாம்பேயம் சம்பா சம்பா புஷ்பம் என்ன, பூகன்னு சொல்லக்கூடியதான பாக்குமரங்கள் என்ன, கேசர விருட்சங்கள் என்ன, இப்படியாக அநேக விருட்சங்களை சேர்த்து ஒன்றாக சொல்லுகிறார். அசோக மந்தார நமேரு பாட்டலி ரசால சாம்பேயக பூக கேசர, இவ்வளவு மரங்கள் அந்த தோட்டத்துல இருக்கு, அந்த உத்தியானத்துல இருக்கு. இவைகளால் என்னடா லாபம்னால், நிவாரியமானோஷ்ணகரா தபோதயம், உஷ்ணகர ஆதப உதயம், உஷ்ணகரஹான்னு சூரியனுக்கு பேர், அவனுடைய ஆதபம் வெயிலானது, அது வந்து அந்த உதயம் வெயிலினுடைய தோற்றமானது நிவாரியமானமாக இருக்கிறது, தடுக்கப்படுகிறது. அதாவது அந்த உத்தியானத்துக்கு உள்ள சூரியனுடைய கிரணங்கள் புகாத வண்ணம் அது காப்பாற்றப்படுகிறதாக இருக்கிறது இந்த உத்தியானம். அதனால் என்னடா ஆச்சுன்னா, நிரங்குஷானந்தகரம் பதத்ரிணாம், பக்ஷிகளுக்கு, அந்த மரங்களை ஆசிரயித்துள்ள பக்ஷிகளுக்கு சுதந்திரமான ஒரு ஆனந்தமானது கிடைக்கிறது, பராதீனத்தை இல்லை. சூரிய வெளிச்சம் வருதேன்றதுக்காக, வெயில் வெயிலா இருக்கேன்றதுக்காக இங்கேயும் அங்கேயும் நிழலுக்கு ஓட வேண்டிய அவசியம் இல்லாமல், ஆனந்தத்துக்கு ஒரு அங்குஷமே இல்லாமல், ஆனந்தத்துக்கு அங்குஷம் இல்லைன்னு அர்த்தம்னா அத்தியதிகமான ஆனந்தம், நிரங்குஷ ஆனந்தகரம், ஆனந்தத்தை விளைவிப்பதாக பத்ரிணாம் பக்ஷிகளுக்கு நிரங்குஷமான, அங்குஷம் இல்லாம தடங்கள் இல்லாத ஒரு ஆனந்தத்தை உண்டு பண்ணக்கூடியதாக அந்த உத்தியானம் அமைந்திருந்தது. எவ்வளவு அழகா சாதி, அசோக மந்தாரணமேரு பாட்டலீரசால சாம்பேய கபூக கேசரைஹி, இந்த மரங்களால் நிவாரியமானோஷ்ணகராதபோதயம், யசாததான் அன்வயிச்சுக்கணும், கிரியா விசேஷம் இது, நிவாரியமானோஷ்ணகராதபோதயம் நிரங்குஷானந்தகரம் பதத்ரிணாம் விராஜதே அப்படின்னு ஒரு பதத்தையும், யதா விராஜதே தது நிவாரியமானோஷ்ணகராத போதயம் யதா ததா விராஜதே அப்படின்னு, யதா ததான்னு சொன்னாதான் கிரியா விசேஷமாகும். அதை மாதிரி சொல்லிட்டீங்கன்னா அந்த அந்த உங்களுக்கு அன்வயமானது ரொம்ப சுலபமா வரும். அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். கலன் மதூலி ரசபான கர்வி தத்விரே பமலாஹிதமாலதீ பதீரவாட்டி சுனிபத்த போகிராட் பணாமணி நாம் பிரபயா பரிஷ்கிருதம். இந்த உத்தியானமானது இன்னும் எப்படி இருந்தது என்பதற்காக சில விசேஷங்களை சாதிக்கிறார். கலன் மதூலி எப்பொழுது இவ்வளவு அற்புதமான மரங்களுடன் தோட்டமானது இருக்கிறதோ அப்பொழுதே நமக்கு புரிந்து விடுகிறதான விஷயமானது அநேக புஷ்பங்கள் அதில் இருக்கக்கூடும் என்று. அதனால என்னடா ஆகும்னா, அதிலிருந்து தேனானது ஒழுகக்கூடும் என்பதும் தெரிய வரும். அதை தான் இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். அந்த தோட்டத்தில் அங்கிருந்து ஒழுகக்கூடியதான தேனை பரிசிக் கொண்டிருக்கின்ற வண்டுகளானது ஒரு அபிமானத்தினால அது அதில் சந்தோஷமா இருக்கு. அதனால அந்த விதவிதமான மாலத்தி புஷ்பங்கள் இருக்கிறது, அந்த மாலத்தி புஷ்பங்கள்ல சுத்தின்றே இருக்கு. மாலத்தி புஷ்பத்தை சுத்தி சுத்தி சுத்தி வருது. பிரமரம்னாலே என்ன அர்த்தம்? பிரமணமே அதுக்கு சுபாவமானதுனாலே பிரமரம்னு பேரோன்னு கூட நினைக்கலாம். அது சுத்தி சுத்தி வரும். அந்த பிரமரமானது சுத்தி சுத்தி வருது அந்த மாலத்தி புஷ்பத்தை. அதை எப்படி சொல்றார்? அந்த கலன் ஒழுகுகின்ற மதுலி தேனுடைய ரச ரசத்தை பான குடிப்பதனால் கர்வித்த திமிர் பிடிச்ச விரேப, அந்த ரெண்டு ரேபத்தையுடைய பிரமர சப்தத்துல ரெண்டு ரேபம் இருக்கிறதுனால அதுக்கு விரேபம்னு பேரு. பிரமர பிரான்ரட்ல ஒரு ர இருக்கு, மரான்ரட்ல ஒரு ர இருக்கு, ரெண்டும் சேர்ந்து விரேபம் ஆயிருக்கு. ரெண்டு ரேபம் இருக்கு. ரேபம் ரகாரம்னு சொல்றது இல்ல சம்ஸ்கிருதத்துல. ககாரம் டகாரம் தகாரம் பகாரம் எல்லாம் சொல்லுவோம், ஆனா ரகாரம்னு சொல்லக்கூடாது, ரேபம்னு தான் சொல்லணும்னு ஒரு நியமம் இருக்கிறதுனால. ரெண்டு ரேபம் இருக்கிறதுனால லட்சித லட்சணா அப்படின்னு இதை சொல்லுவா சம்ஸ்கிருதத்துல. அதுக்கான ஒரு உதாரணம் இது. விரேபம் என்று சொல்லக்கூடியதான பிரமரம் இருக்கிறதே வண்டுகள், அந்த வண்டுகள் வண்டுகளினுடைய ஒன்னு ரெண்டு இல்ல மாலா, விரேப மாலா, வண்டுகளினுடைய மலையோ என்று சொல்லலாம்படியான ஒரு பிரமர கூட்டங்களால் ஆகித்த வியாப்தமான பரவுகின்ற, அதாவது அவைகளால் சூழப்பெற்றதான அப்படின்னு அர்த்தம். அவைகளால் சூழப்பெற்றதான அந்த மாலத்தி புஷ்பம் இருக்கிறதே மாலத்தி ததிகி. மாலத்தி ததிகினாக்க மாலத்தி புஷ்பத்தினுடைய ஒரு வரிசை. அது பட்டீரவாட்டி சுனிபத், அது அப்படி இருக்கு அந்த உத்தியானம். சோ உத்தியானத்துக்கு ஒரு விசேஷம் என்னன்ன, கலன் மதுலீரசபான கருவி தத்விரேப மாலாஹித மாலி மலதி ததிஹி. அதே மாதிரி பட்டீரவாட்டீஷு நிபத்த போகிராட்பணாமணி நாம் பிரபயா பரிஷ்கிருதம். பட்டீரவாட்டீஷு சந்தன தோப்புகள், சந்தன தோட்டங்கள், அங்கங்க இருக்கிற பெரிய உத்தியானத்துல நடுவில் சந்தனத்துக்குன்னு ஒரு பாகம் இருக்கிறது. அந்த பட்டீரவாட்டீஷு இப்படியாக ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கிற அந்த தோட்டமானது இருக்குன்னு சொல்றதுக்காக பட்டீரவாட்டீஷு சந்தன மரங்களினுடைய சந்தன மரம் காடுகள்ல நிபத்த போகிறாட் பணாமணி நாம் அதை என்ன பண்ணிட்டு சூழ்ந்துட்டு இருக்கு. அந்த வாசனையை பிடிச்சு போய் நிறைய பாம்புகள் சர்ப்பங்கள் சந்தன மரத்தை சூழ்ந்திருக்கும். அந்த சந்தன மரத்தை சுத்தின்னு இருக்கிறதுனால அதுல இருக்கிற பணா பணான அதனுடைய தலைபாகம், அதனுடைய படம் எடுக்குமே அந்த பாகத்துல இருக்கிற மணி இருக்கே, பிரகாசமான பிரகாசிக்கக்கூடிய மணிகள் இருக்கிறதே, ரத்னங்கள் இருக்கின்றனவே, அதனால் வெளிச்சத்துடன் கூடியது. என ஏற்கனவே சொன்ன மாதிரியாக அது இத்தனை மரங்களினுடைய உஷ்ணத்தை உள்ளே வராமல் தடுத்து கொண்டிருப்பதனால் காடு கருப்பாக, அதாவது இருட்டாக இருந்தாலும் கூட இந்த பிரபா, அதாவது சர்ப்பங்களினுடைய தலையில இருக்கக்கூடியதான மணியினுடைய பிரகாசத்தினால் மட்டுமே பரிஷ்கிருத்தமாக இருக்கிறது என்று முதல் ஸ்லோகத்தில் இருக்கிற விஷயத்தோட இதை சேர்த்து பார்க்கும் போது அழகு தெரியும். கலன் மதூலி ரசபான கருவி தத்விரே பமாலாஹி தமாலதி ததிஹீம் பட்டீரவாட்டி சுனிபத்த போகிராட் பணாமணி நாம் பிரபயா பரிஷ்கிருத்தம். அடுத்த ஸ்லோகம். சுபக்வ ஜம்பூ பலதாடி மீரசைஹி சுதிருப்த சௌகாஹித சாட்டு சங்குலம் தமால மாலா கிரகமே சிபரிஹினாம் உதாரகே காரவ பூரிதாந்தரம். இந்த தோட்டத்தில் நல்ல பெரிய பெரிய நாவல் பழங்கள், அதே மாதிரியாக மாதுளம் பழங்கள் இதெல்லாம் பக்குவமாயிருக்கு. இதனால என்னடான்னா, இந்த அங்க இருக்கக்கூடிய சௌகம் என்று சொல்லக்கூடிய சுக சமூகம் கிளிகளினுடைய கூட்டம் இருக்கிறதே, அவைகள்லாம் இந்த ஜம்பு பழம் என்ன, தாடிம பழம் என்று சொல்லக்கூடியதான மாதுளம் பழம் என்ன, இவைகளினுடைய ரசத்தை நன்கு பருகிவிட்டு சுபக்குவமான நன்கு பழுத்த ஜம்பு பழம் என்ன, தாடிம ரசம் என்ன, இதெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா திமிர் பிடிச்சுண்டு சுதிருப்த அப்படின்னு அர்த்தம். அதுக்கு வந்து ஒரு இன்டாக்சிகேஷன் வருது பாருங்க. அதனால சுதிருப்த சௌகாஹித சாட்டு சங்குலம், அந்த சுக சமூகம் இருக்கிறது, அதனால் வியாப்தமான அந்த ஒரு பெரிய அந்த குலம் சங்குலம் அதனுடைய அது எல்லாம் என்ன பண்றது, வெறுமை இல்லையா, வெறுமை இருக்கா, சாட்டு சாட்டுக்திகளை பேசிட்டு இருக்கு, ஒன்னோட ஒண்ணு பேசிட்டு இருக்கு. ஏன்னா கிளியே பேசுறதுக்குமே பிறந்தது, மத்த பட்சிகள் மாதிரி இல்லாம கிளி அது பேசுறதுனால்தான் சுக பஞ்சர பந்தஸ்தே மதுராணாம் கிராம் பழம், ரொம்ப அழகா பேசுறதுதான் காரணம். இந்த ஒன்னெல்லாம் எல்லாரும் மடக்கி போட்டு வச்சிருக்காளே ஒரு கூண்டுல, அதுக்கு காரணம் நீ அழகா பேசுறதாம்மா அப்படின்னு சொல்றார் ஒரு கவி. அந்த மாதிரி அழகா பேசுறவாள மடக்கி போட்டுருது இல்லையா, அந்த மாதிரி இந்த இந்த பட்சிகள்லாம் அந்த இடத்துல அந்த இடத்த விட்டு நகர்றதே இல்லை. இவ்வளோ அழகான தனியா கூடு கட்ட வேண்டிய கூடு கிளிக்கூண்டே பண்ண வேண்டியது இல்லை. இதெல்லாமே இவ்வளவு வஸ்துக்கள் இருந்தா அந்த இடத்த விட்டு அது ஏன் போறது. சுபக்வ ஜம்பு பல தாடிமீர சைகி சுதிருப்த சௌகாஹித சாட்டு சங்குலம் தமால மாலா கிரகமேதி பரிகினாம். தமால விருட்சங்கள், தமால விருட்சங்கள்னா பெரிய பெரிய இலையுடன் கூடிய விருட்சங்கள், அது அது என்னதுரானா தன்னுடைய குடும்பத்துடன் வசிக்கக்கூடியதான பரிகினாம் மயில்களுக்கு உதார கேக்காரவ பரிகினாம் தமால மாலா கிரகம், அது கிரகமேதி பரிகினாம் தமால மாலா, தமால மாலா கிரகமேதி பரிகினாம் கிரகம், கிரகமேதிகளான குடும்பத்துடன் வசிக்கக்கூடிய அவர் அந்த மயூரங்களுக்கு அதாவது மயில்களுக்கு அது ஒரு ஆசிரியமாகவும் உதார கேக்காரவ பூரிதாந்தரம், நன்கு உரத்த குரலில் பாடக்கூடிய குயில்களுடைய சப்தத்தினால் பூரித்தமான பூரித்தமான அதனால் நிரம்பி வழிகின்றதாகவும், அதாவது நிறைய குயில்கள் கூவின் இருக்குன்னு அர்த்தம், பூரித்தாந்தரம் ஆகாசமானது பூரித்தமா இருக்கு, அந்தரம்னா இந்த இடத்துல ஆகாசம், அப்படிப்பட்டதான இந்த வனம். திகந்த யாத்ரோத்யத காம காஹலி பவத் சமுத்யத் கலகண்டனிஸ்வனம் நிரந்தரோத்கூல மரந்த வாகினி நிமஜ்ஜதிந்திர பிருந்த ஜங்க்ரியம். இந்த தோட்டத்தில் குயில்கள் அவைகளால் ஏற்படுத்தப்பட்ட குக்கூ சப்தம் இருக்கிறது, கூ கூ என்கிற சப்தமானது, அதாவது காமதேவன் மன்மதன் இருக்கிறானே அவனுடைய யாத்ரோத்சவத்திற்கு ஒரு திக்விஜயத்தை சொல்லுகின்றனவோ என்று தோன்றுகிறது. ஏன்னா வசந்த காலம் வந்தாதானே குயில்கள் கூவும், அந்த மன்மதனுடைய யாத்திரையானது வசந்த காலத்தில் தானே ஏற்படும், அதனால வசந்த காலத்தில் தானே மன்மத விகாரங்கள் யுவாக்களுக்கு ஏற்படும். அப்படி திகந்த யாத்ரோத்திற்காக கிளம்பி இருக்கின்ற காம மன்மதனுடைய காஹலி பவத் சமுத்யத் கலகண்டனிஸ்வனம், காஹலினா ஜெயகோஷம், அந்த ஜெயகோஷத்திற்காகத்தான் இந்த அழகான கண்டத்தை மிக ரொம்ப அற்புதமான ஸ்வரத்துடன் கூடிய கண்டம் இருக்கிறதே அதனுடன் இந்த குயில்கள் கூகின்றனவோ என்று நினைக்கலாம்படியாகவும், நிரந்தரோத்கூல மறந்த வாகினி நிமஜ்ஜ திந்திந்திர பிருந்த ஜங்கிரியம், அதாவது நிரந்தரமாக எப்பொழுதும் தொடர்ந்து உத்கூல மறந்த வாகினி எப்பொழுதும் புஷ்பங்களினுடைய வாசனைகள் எப்பொழுதும் இருப்பதனால் அதுல வந்து வண்டுகளும் எப்பொழுதும் இருக்கின்றன. புஷ்பங்கள் இருக்கிற சமயங்கள் எல்லாம் அதுல வண்டுகள் இருந்துட்டே இருக்கிறதுனால எப்பொழுதும் வண்டுகளால் சூழப்பட்டதாகவே புஷ்பங்கள் இருப்பதனால் நிரந்தர உத்கூல மறந்த வாகினி நிமஜ்ஜத் இந்திந்திர பிருந்த, இந்திந்திரன வண்டுகள் அதனுடைய பிருந்தம்னா கூட்டங்கள், அதனால ஜங்கிரியம்னா அதனுடைய சவுண்ட் பிரமரங்கள் ரீங்காரம் பண்றதே, அந்த ரீங்காரத்துடன் கூடியதாகவே இந்த வனமானது இருக்கிறது என்று வனத்தையே வர்ணிக்கிறார். பிரசூன சந்தோக பராக மண்டலி விசித்திர விஸ்தீர்ண விதோன விப்ரமம் பவித்ர பத்ரோச்சய நீல தேஜசா பரிஷ்கிருதாந்தம் துளசீவனேன தது. இந்த தோட்டத்தில் ஒரு துளசிவனமும் இருக்கிறது என்பதை கவி அழகாக இந்த ஸ்லோகத்தில் கூறுகிறார். இந்த புஷ்ப தோட்டத்தில் அந்த புஷ்பங்களினுடைய துகள்கள் எல்லாம் நிரம்ப வழிய பெற்றதான, அதாவது அதனால என்னடா தெரியறதுன்னா, இது பெரிய ஒரு விதானம் போல ஒரு ஒரு பரப்பி இருக்கிறதாக, பரப்பி இருக்கிற ஒரு புஷ்பங்களால் பரப்பப்பட்டதான ஒரு துளசி வாட்டிக்கையானது அங்கு இருக்கிறது. பிரசூன சந்தோக பராக மண்டலி, பிரசூனத்தினுடைய சந்தோகம் தொடர்ந்து கொட்டிக்கொண்டே இருக்கிறதுனால், புஷ்பங்கள் கொட்டி கொண்டிருக்கிறதுனால் அதனுடைய பராகம், அதிலிருந்து வெளியில் வரக்கூடியதான மகரந்தம் இருக்கிறதே, புஷ்பத்திலிருந்து வரக்கூடிய துகள்கள், அந்த மகரந்த துகள்கள், அதனுடைய சமூகமானது ஒரு பெரிய விசித்திரமான போர்வையே போற்றினார் போன்று இருக்கிறது. பவித்ர பத்ரோச்சய நீல தேஜசா, பவித்திரமான, ரொம்பவும் என்ன துளசியே பவித்திரமானதுனால பவித்ர பத்ர, பவித்திரமான பத்திரம், பத்திரம்னா துளசி இலைகள். அதனால் உச்சய நீல தேஜசா, அது கருப்பா இருக்கு, கருந்துளசி, கருந்துளசியை தான் விசேஷமா சொல்றார் பாருங்க. இந்த பவித்ர பத்ரோச்சய நீல தேஜசா பரிஷ்கிருதாந்தம், இன்டர்னலி டெக்கோரேட்டட் மாதிரி இருக்கு. அதாவது ஒரு பேக்ரவுண்டு புஷ்பங்களுடைய மகரந்தங்கள்லாம் விழுந்திருக்கு, அதுல மேலேந்து பாக்குற வாளுக்கு எப்படிதான் தெரியறதுன்னா, நடுவுல ஒரு கருப்பான ஒரு தேஜஸ் தெரியற மாதிரியாக ஈகிளை வியூல பார்க்கும் போது நம்மளுக்கு தெரியுது. அப்படிப்பட்ட துளசிவனேன தத்து பரிஷ்கிருதாந்தம், இன்டர்னலி டெக்கோரேட்டட் அசிஃப் அப்படின்ற அர்த்தத்துல இந்த ஸ்லோகத்துல ரொம்ப அழகாக ஈகிளை வியூல பார்க்கும்போது, பேர்ட் ஐ வியூல பார்க்கும்போது ஒரு பெரிய பரப்பு, அது மொத்தம் புஷ்பங்களால பரப்பி இருக்கு, புஷ்ப மகரந்தங்களால, மகரந்த துகள்களால் பரப்பி இருக்கிற ஒரு விதானமாகவும், அதன் நடுவில் நீளமாக கருப்பாக துளசி யானது பரிஷ்கிருதமாகவும் இருப்பதாக காண்கிறார். பிரசூன சந்தோக பராக மண்டலி விசித்திர விஸ்தீர்ண விதான விப்ரமம் பவித்ர பத்ரோச்சய நீல தேஜசா பரிஷ்கிருதாந்தம் துளசீவனேன தது சமந்ததோ வீக்ஷச்சரந்ததந்தரேனவ பிரசூனான்யபசித்ய குத்ரசித் சவிஷ்ணு சித்தஸ்துலசீவனாவனம் கனித்ரவக்த்ரேண நிகன்ய கல்பயன் கல்பயத்துன்னு இருக்கலாம், நிகன்ய கல்பயத்து கல்பயன் இருக்கு. சமந்ததா வீக்ஷ்ய சரண் ததந்தரே நவப்ரசூனானி அபசித்ய குத்ரசித் சஹா விஷ்ணு சித்தஹா துளசீவனாவனம் கனித்ரவக்த்ரேண நிகன்ய கல்பயத். அதாவது விஷ்ணு சித்தர் என்று சொல்லக்கூடிய பெரியாழ்வாரானவர் சுத்தி பார்த்துட்டு வர்றார் தோட்டத்தை, இந்த அற்புதமான தோட்டத்தினுடைய அழகை பார்த்து கொண்டு வருகிறார். பிரதி தினம் அவர் இந்த தோட்டத்தினுடைய அழகையும் பார்த்து கொண்டு அந்த துளசிவனத்துக்கு வருது வழக்கம். ததந்தரே என்றதுனால அந்த துளசிவனாந்தரே அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நவப்பிரசூனான்ய பசித்தி, அதுக்கு முன்ன என்ன பண்ணார் அவர், புஷ்பங்களை எல்லாம் பொறித்துக் கொண்டு, பகவத் கைங்கரியத்திற்காக புஷ்பங்களை எல்லாம் பொறித்துக் கொண்டு நவப்பிரசூனானி ஃப்ரெஷ் ஃபிளவர்ஸ் அதெல்லாம் அபசித்திய அழகான பதம், சினு சயனி செலக்ட் பண்ணி பறித்து கொண்டு குத்திரச்சித்து ஒரு இடத்தில் ச விஷ்ணு சித்தா அந்த விஷ்ணு சித்தரானவர் துளசீவனாவனம் கனித்ர பக்திரே துளசி காட்டை ரட்சிப்பவராக ஒரு இடத்தில் கனித்ர பக்திரேன தன்னுடைய கையில் இருந்த ஒரு தோண்டக்கூடிய ஆயுதமாக ஆயுதத்தினால் தோண்ட ஆரம்பித்தார். ஏன்னா அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் துளசி வனத்தை விஸ்தாரம் பண்ணலாம்ன்றதுக்காக, அதுக்கு ஒரு பாத்தி கட்டலாம்ன்றதுக்காக, அதுக்கு கனித்ர பக்திரேன நிகன்ய கல்பயத் துளசீவனாவனம் பண்ணுபவராக, துளசீவனத்தை காப்பாற்றுபவராக அதில் தன்னுடைய ஆயுதமான ஒரு நிகனி என்று சொல்லக்கூடிய தோண்டக்கூடிய ஆயுதத்தை அதில் பதித்தார். பதித்த உடனே என்னாச்சு, சுபே முகூர்த்தே சுச்சிமாசி பல்குனி பிரதீததாரே துளசீவனந்தரே புவோ பவத் காசன பால கன்யகா சதாம் ததா பிரேக்ஷ விசிஷ்மியே விசிஷ்மயே முதாம். அதே சமயத்தில் நல்ல முகூர்த்தத்தில் ஆஷாட மாசத்துல பங்குனி நட்சத்திரத்துல பிரதீததாரேன்ற பிரசித்தமான நட்சத்திரத்துல துளசீவனத்தில் புவஹா காசன பாலகன்யகா அபவத், பூமியினுடைய புத்திரியாக ஒரு கன்னிகை அவதரித்தாள், அவளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார் அந்த விஷ்ணு சித்தர் என்று சாதிக்கிறார். சுபே முகூர்த்தே சுச்சிமாசி பல்குனி பிரதீததாரே துளசீவனந்தரே புவோ பவத் காசன பாலகன்யகா சதாம் ததா பிரேக்ஷ விசிஷ்மியே முதாம். அப்புறம் அயோ நிஜேயம் துளசீபதே கதம் சமுத்கதா பிராகிவ ஜானகி புவஹாம் இதி ஸ்மரன் பாணிதலேன தாரயன் ஸ்தமாலபந்தீம் சுருசாசமன் ததஹாம். என்னடா அது, இவ்வளவு அழகான ஒரு குழந்தை, அந்த காலத்துல ஜனகருக்கு எப்படி ஜானகி கிடைத்தாலோ, சீதை கிடைத்தாலோ, அந்த மாதிரி அயோனிஜையாக இந்த துளசி வனத்துல எனக்கு ஒரு குழந்தை கிடைச்சிருக்காளே அப்படின்னுட்டு அந்த ஜானகி விருத்தாந்தத்தை ஸ்மரித்து கொண்டு கையினால் தன்னுடைய பாணி தலையன தாரயன் அவளை அந்த குழந்தையை தூக்கி கொண்டு தம் ஆலபந்தி அது அப்பதான் குவா குவான்னு கத்துற அந்த குழந்தைய சருச்சா சமந்ததஹா அது தன்னுடைய அழகினால் எல்லா இடத்திலும் தேஜஸ் பரவுகின்றதான அந்த குழந்தையை தாரயன்னு அந்த ஜானகி விருத்தாந்தத்தையும் ஸ்மரிச்சுண்டு அப்படி போயிட்டு இருக்க கையில எடுத்துட்டார். அப்ப எடுத்துட்ட உடனே என்னாச்சுன்னு புரா மகி சுகர ரூபிணோத்ருதாம் தமாஹசா விஷ்ணுமபீஷ்டமாச்சரன் கரோத்து கிம் வா தவ கிங்கரஸ்வீ. இப்போ அந்த அசரீரியான ஒரு வாக்கானது அங்கு உண்டாகிறது. ததா அசரீரி பிரபவா அபி வாக்கு அபூத் என்ன சொல்லித்தது, புராமஹி சூக்கர ரூபினோத்ருதா முன்பு ஒரு நாள் ஒரு காலத்தில் சூக்கர ரூபினா வராக அவதாரத்தினால் மகி பூமியானவள் உத்ருதா சமுத்திரத்திலிருந்து தூக்கி வெளிக்கொணரப்பட்டாள் அல்லவா, தமாஹசா விஷ்ணு அபீஷ்டம் ஆச்சரன் கரோத்து கிம்வா தவ கிங்கரஸ்விதி. அப்ப அந்த பெருமாளை பார்த்து அபீஷ்டமா உனக்கு பிடிச்ச மாதிரி நான் என்ன பண்ணணும் அப்படின்றதாக கேட்டா. பூமி பிராட்டியானவள் பகவானிடத்துல சொன்னாள் நான் உனக்கு என்ன பண்ணணும்னு கேட்டாள். அப்போ என்ன நடந்ததோ அத விஷயத்த மேல சொல்ற, ஸ்தவேன மால்யேன ச ஏர்ச்சயந்தி மாம் ததாமி தேப்ய ஸ்வவினாசி சம்பதஹாம் பிரசூனதானாம் பலதோஸ்மி சூரிபிஹி தவாதுதாம் ஸ்துல்ய குணாம்ஷகாரயே. யார் அப்ப அந்த பதில் சொன்னார், பெருமாள் சொன்ன பதில இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். பூமி பிராட்டி கேட்டாள் நான் உனக்கு என்ன சந்தோஷப்படுற மாதிரி என்ன பண்ணணும்னு கேட்டாள். இல்லமா எனக்கு நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன் பாரு, யாரெல்லாம் இந்த ஸ்தவேன மால்யேன ச ஏர்ச்சயந்தி மாம் யார் என்னை ஸ்தோத்திரம் பண்ணி மாலையினால் அர்ச்சனை செய்கிறார்களோ புஷ்பத்தினால் அர்ச்சனை செய்கிறார்களோ மாலை சாத்தி அர்ச்சனை செய்கிறார்களோ அவர்களுக்கு அவினாசியான சம்பத்தியை நான் கொடுக்கிறேன், எப்பொழுதுமே அவர்களுக்கு வற்றாத செல்வத்தை அளிக்கிறேன், பிரசூனதானாம் பலதோஸ்மி புஷ்பங்களை அளிப்பவர்க்கு நான் பலனை கொடுப்பவனாக, புஷ்பத்தை கொடுத்தா பலனை கொடுக்கிறேன், நீ புஷ்பத்தை கொடு நான் பழத்தை கொடுக்கிறேன் ஒரு அர்த்தம் கிடைக்கும். பிரசூனதானாம் பலதோஸ்மி சூரிபிஹி தவாது தாம் ஸ்துல்ய குணாம்சகாரயே. அதே மாதிரியாக எப்பொழுதும் சம்பத்தி மட்டும் இல்லாம குணவான்களாகலும் அவர்களை செய்கிறேன், தவாது தான் ஸ்துல்ய குணாம்சகாரயே. உன்னை யாரெல்லாம் என்னை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு சம்பத்தியையும் கொடுத்து எப்பொழுதும் நஷ்டமில்லாத சம்பத்தியை பாதுகாத்து அவர்களுக்கு எப்பொழுதும் அவர்களை குணவான்களாகவும் இருக்க வைக்கிறேன் என்று இந்த ஸ்லோகத்தில் வராக பெருமாள் பூமி பிராட்டியுடன் சொல்வதாக இந்த ஸ்லோகமானது அமைந்திருக்கிறது. அடியே இது 11 ஸ்லோகமாயிருக்கு. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி நடுநடுக்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா தாசன்.